போகுது. கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல். வண்ண வண்ண காவடி வந்தாடும் காவடி, வள்ளிமயில் வேலனைத்தான் தேடுது, நம்ம வலையப்பட்டி மேளத்தோட ஆடுது, நம்ம வலையப்பட்டி மேளத்தோட ஆடுது. போவோமே காவடி கட்டி, வண்ண வண்ண காவடி வந்தாடும் காவடி, வள்ளி மயில் வேலனைத்தான் தேடுது, நம்ம வலையப்பட்டி மேளத்தோட ஆடுது, நம்ம வலையப்பட்டி மேளத்தோட ஆடுது. கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல். குடிவா